ಶ್ರೀ ಹರಯೇ ನಮಃ, ಶ್ರೀ ಹರಯೇ ನಮಃ, ಶ್ರೀ ಹರಯೇ ನಮಃ. ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ದಶಕಂ 14 ಕಪಿಲ ಅವತಾರಂ. ಭಗವಾನ್ ಕಪಿಲನ ಅವತಾರಂ ಪಂಡ್ರ ಒಂದು ದಶಕಂ. ಸಮನುಸ್ಮೃತ ತಾವಕಾಂಗ್ರಿ ಯುಗ್ಮಃ ಸಮನು ಪಂಕಜ ಸಂಭವಾಂಗ ಜನ್ಮ ನಿಜಮಂತರ ಮಂತರಾಯ ಹೀನಂ ಚರಿತಂ ತೇ ಕಥಯಂ ಸುಖಂ ವಿನಾಯ. ಸಮನುಸ್ಮೃತ ಭಗವಾನುಡಿಯ ಪಾದದ್ವಯಂಗಳ ಧ್ಯಾನಂ ಪಣ್ಣಿ ಬ್ರಹ್ಮಾವುಡಿಯ ಶರೀರತ್ತಿಲೇಂದು நின்று பிறந்த ஸ்வாயம்புவ மனு அப்படிங்கிற பிள்ளை தன்னுடைய மன்மந்தர காலத்துல ஷரீர பந்தங்களாகவும் மனசம்பந்திகளாகவும் பகவத் சம்பந்தியாகவும் பஞ்சபூத சம்பந்தியாகவும் இப்பெல்லாம் தன்னுடைய பிரஜைகளை சமாதானமா பரிபாலித்தன்னு வந்துருந்தார். அப்பேற்பட்ட சுவயம்புவ மனு அவர் தன்னுடைய பிரஜைகளை நன்னா பரிபாலித்தார் அப்படிங்கறது அழகா அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். சமயே கலு தத்ர கர்தமாக்கியோ த்ருஹிணச்சாய பவத்ததீய வாசா த்ருத சர்கரசோ நிசர்கரம்யம் பகவம் ஸ்வாமயுதம் சமாசிஷேவே. சுவயம்புவ மனோடைய பிரஜாபரிபாலன காலத்துல பிரம்மாவுடைய நிழல்லேந்து பிறந்தவராம் கர்தம பிரஜாபதி. அப்ப தன்னுடைய அப்பாவான பிரம்மாவுடைய கட்டளை படி அவருடைய வார்த்தையை கேட்டுண்டு பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு தீர்மானித்தார். அந்த ஆசையோட பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோட சர்வ மனோகரமான உங்களை குருவாயிரப்பா உன்னை 10,000 சம்பத்சரம் அவர் வந்து தபசிருந்தார் பஜித்தார் பகவானை. எதற்குனா பிரஜைகளை சிருஷ்டி பண்ணம் அப்படிங்கிற ஆசையினால். கருடோபரி காலமேகம்ரம் விலசத் கேளி சரோஜ பாணி பத்மம் ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம் சர்வவியாபியான குருவாயிரப்பா, இந்த 1,000 சம்பத்சரம் தியானம் முடிவுல பகவான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாராம். எப்படி வந்தாராம்? கருடோபரி, கருடனுடைய மேல அந்த தோல்ல அமர்ந்திருந்தாராம். காலமேக கம்ரம், காலமேகம் போன்ற நீல நிறத்துல சோபிக்கிறதாகவும் விலசக்கேலி சரோஜ பாணி பத்மம். பத்மம் செந்தாமரை பூ மாதிரி இருக்கக்கூடிய கைகளோட ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம் ஒரு மந்தஹாசத்தோட இருக்காராம். சுந்தரவதனத்தோட அவர் வந்து வபுரா விஷ்குருஷேஸ்ம கர்தமாய கர்தமருக்கு காட்சி கொடுத்தார். துவதே புலகாவிருதாய தஸ்மை மனு புத்ரீம் ஜயிதாம் நவாபி புத்ரீஹி கபிலம் ச சுக்தம் ஸ்வமேவ பஷ்சாத் ஸ்வகதிம் சாப்யனுகிருஹ்ய நிர்கதோ பூஹு. அப்பேற்பட்ட அந்த பகவத் தர்சனத்துல சந்தோஷம் அடைஞ்ச கர்தமர் கர்தம பிரஜாபதி துதி கீதங்கள் எல்லாம் பண்றார் பாடுறார் கர்தமன். அப்போ அப்படி பாடின் இருக்கிற கர்தமனை பார்த்து சுவயம்புவ மனுவோட புத்திரியான தேவஹூதி உனக்கு மனைவியா வருவள், மேலும் அவள்ல நவாபி புத்ரீஹி 9 புத்திரிமார்கள் பொறப்பா, அதுக்கப்புறம் கபிலஞ்ச சுத்தம் ஸ்வமேவ பஷ்சாது, அதுக்கப்புறம் கபில வாசுதேவன் என்ற பெயர்ல புத்திரனா பிறப்பேன் என்று ஆசீர்வாதம் அனுகிரிய அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பகவான் மறைந்தார். சமனுஷ்யத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டஹ சமகாத்கர்தமமாகதி பிரதீக்ஷம். பவதீரித, பகவானுடைய கட்டளைப்படி நாரதரோட உபதேசத்தால தேவஹூதிக்கு ஆசை வருது கர்தம பிரஜாபதி மேல. அவரையே மணந்துக்கணும் என்று தன்னுடைய பிதாவான சுவயம்புவ மனுட்ட சொல்லவும் அவரும் ஒத்துண்டு எல்லாருமா கர்தம பிரஜாபதியுடைய ஆசிரமத்துக்கு போனார்கள். மனுநோபகிருதம் ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வ்ருதோபி தஸ்யாம் திருடசுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம். அப்படி மனுநோப சுவயம்புவ மனுவால கன்யாதானம் பண்ணப்பட்ட அந்த தேவஹூதி என்கிற தருணீரத்னம் தருணீரத்னம் அடைஞ்சாராம் கர்தமர். ரொம்ப ஏன் அப்படின்னா தேவஹூதி பர்த்ருஹிதம், அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிற ஒரு சுவயம்புவ மனுவோட பொண்ணு. அதனால தருணீரத்னம் அப்படிங்கிற தருணி ரத்னத்தை கர்தமர் அடைஞ்சார். மேலும் கர்தம பிரஜாபதி என்னவாக்கும் அப்படின்னா பகவத் பூஜையில ரொம்ப ஆசை இருந்ததுனால இந்த விஷயாதி விஷயங்கள்ல விஷயாதிகள்ல விரக்தையா இருந்தார். பவதர்ச்சன பகவானை அர்ச்சனை பண்றதுலயே ஸ்ரத்தையா இருந்தார். அதனால வேற விஷயங்கள் எதுவுமே மறந்துவிட்டார், ஞாபகமே இருக்கலை. ஆனாலும் என்ன அப்படின்னா தேவஹூதி எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னுடைய கணவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாளாம் பகவத் பூஜைக்கு அப்படிங்கிற. சபுனஸ்வதுபாசனா பிரபாவாத் தயிதா காம கிருதே கிருதே விமானே வனிதா குல சங்குலோ நவாத்மா அதுக்கப்புறம் கர்தமன் வந்து கர்தம பிரஜாபதி தேவஹூதிய பாக்கறா. அச்சோ பல காலங்கள் ஆயிடுத்தே, தேவஹூதியும் தனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா எதுவுமே சொல்லாமல் கேட்காமல் எதிர்பார்க்காமல் அப்படின்னு தோணதும் தேவஹூதிக்காக மாறணும் என்று தன்னுடைய பக்தி வைபவத்தால தன்னுடைய சக்தினால வித்யாதர ஸ்திரீகள் நிறைந்து இருக்கக்கூடிய விமானத்தை வருத்தினார். மேலும் ரொம்ப காலம் ஆயிட்டுதே, அதனால இவாளுக்கு ஜரை பாதித்துடுத்து அந்த ஜரைய போக்கி நவயவன சரீரத்தை கொடுத்தார். மேலும் இவாள் ரெண்டு பேருமா அந்த விமானத்துல ஏறிந்த தேவபதங்கள் எல்லாம் சஞ்சரிக்கிறார்கள் சந்தோஷமா. தேவஹூதியை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டி பல பல தேவ உத்யானங்கள் எல்லாம் போய் அங்க வந்து அத்புதமா 9 உருவங்களை எடுக்கிறாராம். ஓரோ பூந்தோட்டத்திலையும் ரொம்ப காலம் சந்தோஷமா வாழ்ந்தார், தேவஹூதியை சந்தோஷப்படுத்தினார். சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் நவகன்யா சமவாப்ய தன்ய ரூபாஹ வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதக்ருத்வ ஜனனோத்சுகோன்யவாசீத். இப்படி தேவஹூதிய சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி சதவர்ஷம் 100 வருஷம் இப்படி தேவோத்யானங்கள்ல விளையாடி காலத்தை கழித்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, நவகன்யா 9 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவளுக்கு. அவ எல்லாருமா தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி வரார் கர்தமன். அதுக்கப்புறம் அவருக்கு கர்தவருக்கு என்ன திருப்பி போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வருது. ஆனாலும் மனைவியுடைய ஆசைப்படி ஆத்திலேயே இருந்தாராம், தபஸுக்கு போலை. அப்புறம் அப்போதான் ஞாபகம் வந்தது, பகவான் வந்து நம்மளுக்கு அருள் பண்ணிருக்காரே, பகவானே எனக்கு வந்து 10வது குழந்தையா பிறப்பார் கர்தமன் என்கிற பேர்ல அப்படின்னு வந்ததே, அப்படின்னு ஞாபகம் வந்தது தன்னுடைய மனைவியிட்டையும் சொல்றார் இத. அப்போ புத்திரனா பகவான் பிறப்பார் என்று இவ ரெண்டு பேரும் இந்த தம்பதிகள் காத்துன்றிருந்தாராம், காத்துன்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். நிஜ பர்த்ருகிரா பவன் நிஷேவாம் நிரதாயாமத தேவ தேவஹூத்யாம் கபிலத்வமஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். அப்புறம் தன்னுடைய கணவனுடைய கட்டளைப்படி பகவான்கிட்ட அத்தியதிகமா பக்தி செலுத்தினா தேவஹூதி. அப்பேற்பட்ட அந்த தேவஹூதி அம்மாட்ட, பகவானே நீதானே ஜகத்துக்கு பரமாத்ம விஷயமான தத்துவ வித்யை சாங்கிய யோகத்தை வெளிப்படுத்த கபிலத்வமஜாயதா ஜனானாம், கபிலன் என்கிற பேர்ல நீதானே பிறந்தாய் அப்படிங்கிறார். அப்படி கபில அவதாரம் இங்க நடக்கிறது. ஜெய் போலோ கபில வாசுதேவ பகவான் கீ ஜெய். வனமே யுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வமுபாதிஷன் ஜனன்யை கபிலாத்மக வாயு மந்திரேஷன் த்வரிதம் த்வம் பரிபாஹி மாம் கதௌகாத். அதுக்கப்புறம் கர்தம பிரஜாபதி தன்னுடைய 9 கன்னிகளை, அந்த 9 புத்திரிகளை வந்து மரீச்சியாதி அத்ரி போன்ற முனிவர்களுக்கு விவாகம் பண்ணினதுக்கு அப்புறம் கபில அவதாரம் கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்ச, அதுக்கப்புறம் தபஸு போறேன் அப்படிங்கிற மாதிரி தபஸு போய் அவர் தபஸு பண்ணி முக்தி அடைஞ்சார். அதுக்கப்புறம் இங்க யார் இருக்கா, தன்னுடைய அம்மாவான ஸ்வமாதாவான தேவஹூதியும் கபிலரும் கபிலன் கபில பகவானும் அவ ரெண்டு பேருமா இருக்கிறத தேவஹூதி அம்மா கேக்குறா, எனக்கு ஏதாவது சொல்லித்தா அப்படிங்கிற மாதிரி கேக்குறத தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினாராம். குருவாயிரப்பா நீதானே பண்ணினாய், அப்பேற்பட்ட குருவாயிரப்பா என்னுடைய வியாதியிலேந்து என்னை காப்பாத்து அப்படின்னு பூர்த்தி பண்றார். மேலும் கபில உபதேசம் தசகம் 15 அழகா சொல்றார். மதிரிஹ குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா த்வமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி மதிரிஹ குணசக்தா. அம்மா இந்த உலகத்துல விஷய குணங்கள்ல மனசும் புத்தியும் போறதுனாலேயே நம்மளுக்கு சம்சார பந்தத்தை தருது. அந்த குணங்கள்ல ஈர்ப்பாடு இல்லாத புத்திக்கோ சம்சார பந்தம் தீண்டாது. அது மட்டுமல்ல அது மோட்சத்துக்கே வழிகாட்டுறது அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா, பாகவதாய சங்கத்துல சதா சர்வ காலம் இருக்கிறதுனால பக்தி வரதாம், பக்தி ரேவாத்ர சாத்யா பக்தி வரதாம். அப்படி இருக்கிற பக்தி தான் இந்த 3 லோகத்துக்கும் த்ரைலோகத்துக்கும் வேண்டது. இப்படி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி, கபில வாசுதேவனா மனுஷாவதாரம் எடுத்த பகவான் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசிச்சாராம். பிரகிருதி மஹதஹங்காராஷ்ட மாத்ராஷ்ட பூதானி அபி ஹ்ருதபித சாட்சி பூருஷ பஞ்சவிம்சஹ இதி விதித விபாகோ முச்யதே ஸௌ ப்ரக்ருத்யா கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி. 25 பஞ்சவிம்சக அப்படிங்கிறார். என்னெல்லாம் மாயை, மகத்தத்துவம், அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரகளாகிய ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், சப்தம், மேலும் பஞ்ச மகா பூதங்களாகிய பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாயம், அப்புறம் தசேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்னது, அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள். அது என்ன அஞ்சு ஞானேந்திரியங்கள்? மூக்கு, நாக்கு, கண்ணு, காது, தோல். அஞ்சு கர்மேந்திரியங்கள் என்ன? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு 10 தசேந்திரியங்கள். மேலும் மனசும் ஜீவனும், இப்படி 25 தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார் அம்மாட்ட. இதெல்லாம் ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஜீவாத்மா இருக்காளே, அந்த ஜீவாத்மா இந்த மாயையிலேந்து முக்தி அடையும் அப்படின்னு கபில தனுரிட்டித்வம் தேவஹூத்யகாதீ. கபில வாசுதேவனா மனுஷாவதாரம் எடுத்த பகவான் தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார். பிரகிருதி கட குணௌகைஹி நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாத்தம் பஜேரன் மதனு பஜன தத்வாலோதனை சாப்ய பேயாத் கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி. அம்மா, ஜீவாத்மாவுக்கு இந்த ஜீவன் சரீரத்தையே ஆசிரயிச்சிருக்கு, அதனால இந்த சரீர தர்மங்களான பிரவர்த்தி இருக்கே, டியூட்டிஸ் இல்லைனா கர்மா, அது என்ன நினைக்கிறதா, நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற போதமும், ஜனன மரணத்துக்கு சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் இல்லை அப்படி இருக்கிற ஜீவன் என்னோடது, நான் அப்படிங்கிற பிரகிருதி குணங்கள் இருக்கு இல்லவா, அது வந்துடுறது. அது வர்றதுனால என்ன அவர்தாம், இந்த சம்சார துக்கத்திலேயே முழுகி இருக்கோம் அப்படி நான் பண்றேன் என்னோடது அப்படிங்கிற போதம் வந்துடுத்துனா சம்சார துக்கம் நம்மளை விட்டு போகாது. அப்போ என்னுடைய நிவர்த்திக்கு என்ன பண்ணணுமா, மதனு பஜன தத்வா லோச்சனை சாப்பிய பேயாத் பஜன தத்வா லோச்சனை சாப்பிய பேயாத் பகவான்கிட்ட இதனுடைய நிவர்த்திக்கு பகவான்கிட்ட அச்சஞ்சலமான பக்தியும் பிரம்ம ஞானமும் நேடின ஜீவாத்மாக்கு இந்த பிரகிருதி பந்தத்திலேந்து முக்தி அடையலாம் அப்படின்னு கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார். மேலும் அந்த அப்படின்னு சொல்லி இந்த கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு இந்த சாங்கியோகம் முள்ள தொடங்கி ஒரு நான் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு விஷயத்துல விமலமதிருபாத்தை ஆசனாதேர்மதங்கம் கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருஜி துலிதமாலம் சீலகேதானுவேலம் கபில தனுரிதித்வம் தேவஹூதே ந்யகாதி. எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு இதுல சொல்லித்தரார். புருஷன் ஜீவாத்மா வந்து அஷ்டாங்க யோகம், யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா போன்ற இந்த அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிக்க கூடின பரிசுத்தமான புத்தி உடையவாளும், தியானத்துக்கு கூடின பத்மாசனாதி சுகங்கள் அதுல திருடமா இருக்கிறவாளும், திருடமா பண்ண கூடினவாளும், அப்பேற்பட்ட அந்த பகவான் அந்த ஸ்வரூபத்தை இங்க அழகா அந்த பகவான் வராராம். அப்படியெல்லாம் பண்ண கூடினவாளுக்கு அந்த பகவான் பகவானுடைய காட்சி தியானம் பண்றத வந்து அழகா சொல்ற. இது ஆசனம் எல்லாம் கழிஞ்சாச்சு, கழிஞ்ச தியானம் இருக்கே, அந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றார். அதுதான் அந்த ஸ்வரூபத்தை அழகா வர்ணித்து அந்த அந்த ரூபத்தை நீ மனசுல வாங்கிக்கோ, போதும் தியானம் ஆயிடும் அப்படின்னு நாராயண பட்டதிரி சொல்றார். எந்த ரூபமா? கருடன், கருட சமதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம். கருடன் வைணதேயனுடைய மேல அமர்ந்து இருக்கக்கூடிய திவ்யாபரணங்கள் எல்லாம், திவ்ய ஆயுதங்களும் அணிந்துண்டு தமால விருட்சத்துக்கு துல்லியமா, தமால விருட்சம்னா அது வந்து அப்படியே ஹிரண்மயமான ஃப்ரூட்ஸ் தருமா, அப்பேற்பட்ட அந்த தமால விருட்சத்துக்கு துல்லியமா, மேலும் நீல கண்கள் கொண்ட ஜுவலிக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை சதா சீலையே தானு வேலம், சதா சமயம் நீ வந்து மனசுல தியானிக்கணும். அந்த தியானம் பண்ணிட்டோமானால் இந்த சம்சார பந்தத்திலிருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு அந்த தியானம் எப்படி பண்ணணும் அந்த ஸ்வரூபத்தை அழகா வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்படி கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணார். மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யை மைசுர சரிதோக பிரக்யசித்தானுவிருத்தி பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரீ கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீ. பக்தி பத்தி சொல்றார் பகவானுடைய, பகவானை அடைய சுலபமான வழி. அம்மா மம குணகணலீலா, என்னுடைய குணகணங்களையும் லீலைகளையும் ஸ்ரவணத்தாலையும் நாம சங்கீர்த்தனங்களாலையும் என்னுடைய பக்தி பக்தர்னார் வந்து பரம பக்தி அடையறாளாம். அது எப்படி அப்படின்னா, இந்த கங்கா பிரவாகம் சமுத்திரத்துல அனவரதம் ஒழுகி போறதோ அதே மாதிரி பரம பக்தி அடைஞ்ச மனசுக்கு எந்த பிரதிபந்தங்களும் இல்லாம, எந்த தடையும் இல்லாம எங்கிட்டே வருவா. அந்த பக்தியால ஜனன மரண பிரவாகமான சம்சார சக்கரத்தை தாண்டிடுவா அப்படின்னு கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார். அந்த பக்தி பகவானுடைய லீலையும் குணங்களையும் கேட்டு கேட்டு கேட்டு அவரை பத்தி கீர்த்தனம் பண்ணினாலே பக்தி உண்டாகும், அந்த பக்தி அதிகரிக்கும். அதிகரிக்கிறது அப்படின்னா பக்தியோட உத்தமமான நிலை அடைஞ்சோமானால் பகவானை அடையறதுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு பகவானே தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்றார். அஹஹ பஹுலஹிம்சா சந்திதார்த்தை குடும்பம் பிரதிதினமனு புஷ்ணன் த்ரிஜிதோ பாலலாலி விஷதிஹி கிரஹசக்தோ யாதனாம் மயி அபக்தஹ கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி. பகவான்ல பக்தி இல்லாதவனான மனுஷ்யர்கள் வந்து என்ன பண்றா அப்படின்னா, பல விதத்துல ஹிம்சாதி ஜன உபதிரவங்களை எல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறா. அந்த சம்பாதிச்ச தனத்தினால குடும்பத்தை விருத்தி பண்றாளாம். அதுக்கப்புறம் என்ன, சதா சமயம் ஸ்ரீஜிதோ பாலலாலி, சதா சமயம் மனைவி கிட்டயோ இல்லைனா புத்திரையில் ஆளனை புத்திரனை லாளனை பண்றதுக்கோ ஆசைப்படுறான், ஏதாவது ஒண்ணு பண்றேன். அப்ப என்ன நடக்கிறது, ஒரு க்ஷண நேரம் கூட என்னை வந்து மை என்ன வந்து ஸ்மரிக்காததுனால அவளுக்கு என்ன கிடைக்கிறதாம், யாத்தனாம். யாத்தனா அப்படிங்கிற நரகத்தை போய் அடையறா, கஷ்டம்தான் அப்படிங்கிறார். இப்படி தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு கபில வாசுதேவர் உபதேசம் பண்ணினார். அப்ப பக்தி இல்லாட்டா, பக்தி இல்லாமல் நம்ம வந்து தப்பான விஷயங்கள் பண்றோம் என்றால் யாத்தனை அப்படிங்கிற நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோப்ய காண்டே பிரசவ கலித போத பீடயோலங்க்ய பால்யம் புனரவிபத முஹ்யதி ஏவ தாருண்ய காலே கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி. அம்மா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசு அந்த குழந்தை என்ன பண்றது, எத்தனை கஷ்டப்படுறது, தன்னுடைய அம்மா சாப்பிடக்கூடின எல்லா விஷயங்களும் மாத்திர போஜனத்தாலையும் மேலும் விண்மூத்திராதிகளாலையும் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறது. அப்ப அந்த குழந்தை யோசிக்குமா, என்ன யோசிக்கும், எப்படியாவது இந்த துக்கத்திலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத அந்த குழந்தைக்கு என்ன ஞாபகம் வரும், ஜென்ம ஜென்மாந்திரமா பண்ணின பாபம்தான், அதனுடைய பலன்தான் நான் இப்ப அனுபவித்திருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணுமா. அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய ஜென்மம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அப்போ அந்த சுகிருதங்கள் இந்த ஜென்மத்துல பண்ண வேண்டும், இந்த ஜென்மத்திலேயாவது நான் கரையேறிவிடணும், இனி ஒரு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் என்னால தாங்க முடியாது, பகவத் ஸ்மரணையிலேயே இருந்துடணும் இந்த ஜென்மத்துல அப்படின்னு போதம் வருமாம். அந்த ஞானம் பகவான் கொடுப்பறாம் கர்ப்பஸ்த சிசுக்கு, கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு. ஆனா என்ன ஆயிடும், பேர்பட்ட ஞானம், இந்த ஞானத்துக்கு தான் நம்ம இத்தனை கிரந்தங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், அந்த ஞானம் வந்து சின்னத்திலேயே நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த ஞானம் மறைந்து விடுறது எப்படி, அந்த பிரசவ சமயத்துல இருக்கக்கூடிய வாயு ஸ்பர்ஷத்தினால, அந்த மாயினால அநேக ஜென்மாவா சம்பாதித்த கர்ம விசேகமான இந்த ஞானம் எல்லாம் போயிடும் பாருங்கோலே அப்படிங்கிற. மேலும் என்னது, பிரசவ கலித போதஹ பீடயோலங்க்ய பால்யம். பால்யம் எப்படி பிடிக்காத விஷயத்தை, அதாவது பிடிக்கிறதா பிடிக்காதா அப்படின்னு ஒண்ணும் எதுவுமே இல்லாம அம்மா அப்பா என்ன சொல்றாலோ அது வரை அதே மாதிரிதானே நடந்துக்கிறது. ஒரு வயசுல இருந்து ஒரு 7 வயசு வர அம்மை அங்க போ அப்படின்னா அங்க போனோம். அப்படி நம்மளுக்கு பிடிச்சது எனக்கு சுவாமியை கும்பிடணும் இல்லைன்னா சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு இருந்தாலும் கூட அதுக்கு பண்ணறதுக்கு சாமர்த்தியம் இல்லையே, அப்படி பால்யம் போயிடுறது, இப்படி பால்யகாலம் துக்கத்தால போறது. மேலும் புனரபிபத முக்கியத்தி, எவ்வன காலம் இப்படியா மாயையோட மோக வலயத்துல பட்டு விஷயத்தினால விஷயத்திலேயே மனசு போறது, பக்தி பண்ண தோணறதில்லை, இப்படி எவ்வனவும் போயிடுறது. இப்படி லாஸ்ட்ல ஜென்மாவே போயிடும், பக்தி பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா தடைசங்கள் நிறைய வரும், அதையெல்லாம் நீக்கி பக்தி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த இங்க கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார். பித்ருசுரகணயாஜி தார்மிகோ யோ கிரஹஸ்தஹ தச நிபததி காலே தக்ஷிணாத்வோபகாமீஹி மயி நிஹிதம காமம் கர்ம தூதப்பதாஸ்யம் கபில தனுரிதி த்வம் தேவஹூதே ந்யகாதீஹி. அப்புறம் பிதற்களை பத்தி சொல்றார், பிதற்களை தேவகணங்களை எல்லாம் பூஜை பண்ணிட்டு தர்மம் அனுஷ்டிச்சுண்டு ஜீவிக்கிற ஒரு கிரகஸ்தன் வந்து தட்சிண மார்க்கம் வழியா போய் பூமியில எகெயின் ஜென்மம் எடுத்து புண்ணிய பிரவர்த்தி பண்ணி பகவான்ல அர்ப்பிச்ச மனோபாவத்துல அர்ப்பண மனோபாவத்துல உத்தராய மார்க்கம் உத்தராயண மார்க்கம் வழி, அதாவது அர்ச்சிராதி மார்க்கம் வழியா நித்திய முக்தி அடையறா. அது ஆறு பிதற்களுக்கும் தேவகணங்களுக்கும் வழி மாதிரி விதி பிரகாரம் தர்ம மனுஷ்டத்தின் பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜீவன், ஒரு கிரகஸ்தன், அவர் வந்து பகவானை அடைவா. அது எந்த வழியெல்லாம் அப்படின்னு அழகா சொல்றார். இதி சுவிதித வேத்யாம் தேவஹூதிம் கிருத்தனுட்டி மனுகிருஹ்ய த்வம் கதோ யோகி சங்கைஹி விமலமதிரதாஸௌ பக்தி யோகேன முக்தா கபி த்வமபி ஜனஹிதார்த்தம் வர்த்ததே ப்ராகுதீச்யா. இப்படி பகவானால உபதேசிக்கப்பட்ட ஆத்ம தத்துவங்கள் பூர்ணமா எடுத்துண்டு பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலேயே எப்பவும் லயிச்சுண்டு இருக்கக்கூடிய தேவஹூதியை அனுகிரகம் பண்ணினாராம். பண்ணினதுக்கு அப்புறம் யோகேஸ்வரன்மார் கூட பகவான் போறார். அப்படி அந்த கபில வாசுதேவர் யோகீஸ்வரர் கூட போக தேவஹூதி மட்டும் இருக்க தேவஹூதி அம்மா என்ன எடுத்தாலாம், பக்தி யோகேன முக்தார். தேவஹூதிக்கு இத்தனையும் கேட்டுட்டு எனக்கு பக்தி யோகம்தான் எனக்கு முக்தி சுலபமா அடையும் அப்படிங்கறதுனால பக்தி யோகத்துல முக்தி அடைந்தார். பகவானோ வடக்கு கிழக்கு திக்குல வந்து வசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லவும் செல்றார். ராகுதீச்சியா அப்படிங்கிறார். இப்படி தேவஹூதி அம்மா தன்னுடைய புள்ளைட்டேந்து சாட்சாத் பகவான்டேந்து உபதேசம் பெற்று பக்தி யோகத்தை எடுத்து முக்தா முக்தி அடைந்த. பரமகி உபகூப்யா ஸ்வத்பதாம் போஜ பக்திம் சகல பய வினேத்ரீம் சர்வ காமோபனேத்ரீம் வததி கலு திருடம் த்வம் தத்விதூயாமயா மே குரு பவன புரேஷ ஸ்வயுபாதத்வ பக்திம். பரமபுருஷனே, என்ன நான் சொல்ல இருக்கு, பகவான்ல இருக்கக்கூடிய அச்சஞ்சலமான பக்தி சகல சம்சார துக்கத்தையும் பயத்தையும் பய வினேத்ரீம் சர்வ காமோபனேத்ரீம் பயத்தையும் சமிப்பிக்கிறது இல்லாம ஆக்காது, மேலும் சர்வாபீஷ்டங்களையும் தரக்கூடியது அப்படின்னு யாரு சொன்னார்? நாராயண பட்டதிரி சொல்லையாம், பகவானே நீயே சொன்னேயே. அதனால குருவாயிரப்பா, குருபவன புரேஷா, என்னுடைய எல்லாவித ரோக துக்கங்களையும் மாத்தி பகவான்கிட்ட தொய்யு பாதஸ்வ பக்தி, பகவானே உங்ககிட்ட உத்தம பக்தி இருக்கிறதுக்கு வேண்டி அந்த பக்தியை எனக்கு தந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்கிற ஒரு மனோபாவத்துல இந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார் குருவாயிரப்பன்ட்ட. அப்படி கபிலோபதேசம் பூர்த்தி ஆகிறது. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.